நீலவானோடையில் நீந்துகின்ற வெண்ணிலா, நீலவானோடையில் நீந்துகின்ற வெண்ணிலா, நான் வரைந்த பாடல்கள் நீலம் பூத்த கண்ணிலா, வராமல் வந்த என் தேவி நீலவானோடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. மேகதூதமே தேவிதாசன் பாடுவான் காதல் கீதமே, இதழ்களில் தேன் துளி ஏந்திடும் பைங்கிடி, இதழ்களில் தேன் துளி ஏந்திடும் பைங்கிடி, நீ கூடல் ஏன் கூடும் நேரம், நீலவானோடையில் நீந்துகின்ற வெண்ணிலா, நான் வரைந்த பாடல்கள் நீலம் பூத்த கண்ணிலா, வராமல் வந்த என் தேவி. நீந்துகின்ற வெண்ணிலா.